శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః. శ్రీమతే శ్రీ రంగ రామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే నిహమాంత మహాదేశికాయ నమః. శ్రీమతే భగవతే వాచ్యహారాయ మహాదేశికాయ నమః. శ్రీమతే బగళభూషణ మహాగురవే నమః. శ్రీతరంగవహనందినీ హేమాబ్జ నాయికా సమేతస్తి దేవనాథ పరబ్రహ్మణే నమః. శిరందుతో పులి త్రివేంగళముడయాన్ పారందచ్చొన్న పడమడియుళ్ ஓர்வன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதாக்கிககேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசியாஜ நமஹ. ஆச்சாரியருடைய பரிபூர்ண கடாட்சத்தினாலே நமக்கு இந்த அற்புதமான தயா சிஸ்ருதி தாயாருடைய தயை என்ற குணத்தை காட்டுவதற்கான அனுகிரக புத்தியை காட்டுவதான இந்த சிஸ்ருதி கேட்டதை கொடுக்கக்கூடியவள் நம் பிராட்டின்னு காட்டுறதுக்குண்டான இந்த சிஸ்ருதி அனுகிரகிச்சிருக்கார். இதுகாரம் ஆஸ்திகாள் 19 ஸ்லோகங்கள் அனுபவிச்சுருக்கோம். கீழ்ஸ்லோகமான 19 ஸ்லோகத்தை ஜாதாகாங்ஷா ஜனனியவயோரேக சேவாதிகாரே அப்படின்ற ஸ்லோகத்தை வைதிகம் தர்ம சேதுன்னு முடிச்சார். என்ன ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு கைவல்யம் அதாவது ஆத்ம தரிசனம் வேணும் அப்படி என்று அபேட்சிக்கிறவாள் அவளுக்கெல்லாம் கொடுத்தார். இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆத்ம தரிசனமான கைவல்யத்தையும் புல்லாக திருணமாக கருதி யாதர்வன் உம திருவடிதான் வேணும்னு பிரார்த்தனை பண்றானோ அவளுக்கு இப்படிப்பட்டவாளுக்கு இந்த தயார் பண்ணக்கூடிய அனுகிரகம் என்னன்னா இவ வர்ணாசிரம தர்மங்களை உத்தரகத்தியத்தை ஆக்ஞா கங்கிரத்தை பெருமாளாலும் சாஸ்திரத்தாலும் நியமிக்கப்பட்ட இந்த கங்கிரத்தை இவ செஞ்சுட்டு வரா. அப்படி கங்கரியாதிகள் செய்யறதுக்கும் இந்த தாயாருடைய பரிபூர்ணமா அனுகிரகமே முக்கிய காரணம் அப்படின்னு 19 ஸ்லோகத்திலே சுவாமி அற்புதமா காட்டுற. இப்ப அடியவங்கள் சேவிக்க வேண்டியது என்னன்னா 20 ஸ்லோகம். சேவே தேவி த்ரிதச மகிழா மௌளி மாலார்ச்சிதம் தே சித்தி க்ஷேத்ரம் சமிதம் இபவாம் சம்பதாம் பாத பத்மம் யஸ்மின் நீஷன்னமித சிரசோ யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதம சிவதே வாசுதேவஸ்ய தன்யாஹ. விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ அப்படின்னர். அதாவது சுத்த சத்துவமான விதமசி பதேனா சுத்த சத்வஸ்தானம்னு அர்த்தம். அங்க யார் இருக்கா அப்படின்னா சுத்தசத்துவஸ்தானம்னா என்ன கிம் அர்த்தம் தத்து குத்திர அஸ்தி அப்படின்னா சுத்தசத்துவம் வைகுண்டத்தை சொல்றா. அங்கே யார் இருக்கா அப்படின்னா பெருமாள் வாசுதேவன் நித்தியவாசம் பண்ற வர்த்திஷ்யந்தே நித்தியவாசம் பண்ணுகிறார் அப்படின்ற வாசுதேவன் இருக்கிற அந்த இடத்துக்கு நம் நண்பரார். தன்யா கிருதகிருத்தியர்களானார்கள் அதாவது செய்ய வேண்டியதை செய்து முடித்ததாலே செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனு கிருதகிருத்தியன்னு பேரு. அதாவது சரணாகதி பண்ணவனுக்கு கிருதகிருத்தியன்னு பேர் இன்டைரக்டா சொல்றா சம்ஸ்கிருதத்தில். இப்படியாக இந்த சுத்தசத்துவமான லோகத்தை இவர்கள் அடைந்தார்கள் யாருடைய கருணையினாலேனா பிராட்டியினுடைய கருணையினாலே என்று சொன்னார். சேவே தேவி ஏ தேவியே அதாவது பூமாலையினாலே அர்ச்சிக்கப்பட்டதாயும் என்றையுமே ஆபத்து கலசாதவள் நம்ம பேர்ல உபேட்சையில்லாமல் அபேட்சையோட அனுகிரக புத்தியுடையவளும் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுப்பவளுமான இந்த பிராட்டி இப்படிப்பட்ட பிராட்டியை அதாவது உமது திருவடி தாமரையை நான் வணங்குகிறேன், உமது திருவடி தாளிலே நான் சிரசை வைத்து வணங்கியதின் அனுகிரகத்தினாலே நான் கிருதகத்தியனானேன், அதாவது சரணாகதி பண்ணேன். அதனுடைய பலனாக என்னன்னா, இருந்த நாள் தொட்டும் இந்த லோகத்திலே இந்த கர்மானுரூபமான பந்தத்தை நான் அனுபவித்து எனது நிர்யாணம் அதாவது மரணத்தின் முடிந்தவுடனே இந்த சரீரத்தை நான் கழித்து நான் எங்கு செல்கிறேன் அப்படின்னா, அச்சராத்தி மார்க்கமாக பரமாசு தேவனுடைய சுத்த சத்துவ லோகமான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை நான் அடைகிறேன், வாசுதேவசிய அப்படின்னு போட்டிருக்கேன், நான் அங்கு சென்று அடைகிறேன்னு போட்டிருக்கேன். அதாவது பிராட்டியினிடத்திலும் பெருமாளிடத்தையும் பண்ண அந்த பிரீத்திகரமான ஒரு கைங்கரியம் சரணாகதி. அந்த கைங்கரியத்தை பண்ணவர் கிருதகத்தியரானார்னு சம்பிரதாயத்தில் சொல்றான். சரி, பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண போறார், இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு ஜென்மாவா கழிச்சானும், ஜென்மா கழிஞ்சு போச்சு, அதன் பயன் என்னன்னா, நான் பண்ண சரிய சரணாகத்தியின் பலனாக எனக்கு இந்த ஜீவனானது என் உடலை விட்டு பிரிஞ்சு அச்சிராதி மார்க்கமாக எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிற அந்த பரவாசிதம் இருக்கக்கூடிய சுத்த சத்துவமயமான வைகுண்ட லோகம் இருக்கே, அங்கே நான் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அடைந்தேன்னு தாத்பரியார்த்தம் இந்த பாசுரத்துக்கு. சரி, இது எப்படி எப்படி சுவாமி இது சாத்தியம்னா, சரணகமல சேவையா பரப்பிராப்தி உச்சதேன்னா, உன் திருவடியை நான் பற்றியதாலே எனக்கு பரப்பிராப்தியான வைகுண்ட லோகம் கிடைச்சது கிட்டியது அப்படின்னா, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் பெருமாள்கிட்ட கிட்ட கூடு வரக்கூடுன்னு கேட்கிறோம். சரி, அவளும் கொடுக்கிறா. சரி, நான் ஆத்ம தரிசனம் அதாவது கைவெல்லவே மோக்ஷம் சில பேர் சொல்றா, அதையும் கொடுன்னு அதையும் கொடுக்கறேன்னு கொடுத்தா பிராட்டி. சிரிச்சி, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதை விட இன்னும் அதிக போகம் விளைவிக்கக்கூடியதான வைகுண்டனம் கொடுன்னு அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணணும். ஆச்சாரிய முகேன பண்ணப்பட்ட சரணாகதியின் பலன்தான் நாம் பின்னாளே அடையக்கூடிய வைகுந்த லோகம். நமக்கு அது சாஸ்வதமா இருக்கு, அதுக்கு அழிவில்லாதது. எத்தனை எத்தனை ஜீவாத்மாக்கள் இந்த பத்த சேதனன் முத்த சேதனாய் அங்கு போய் சேர்ந்தாலும் அதனுடைய பரிமாணம் குறையாது, பரிமளம் குறையாது, சுத்த சத்துவம் கொஞ்சம் கூட மாறாமல் பெருமாள் தான் அனுபவிக்கக்கூடிய அத்தனை போகங்களையுமே நமக்கு பரம பிரீதியோடே நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னு. சரி சுவாமி, சரணாகதி பண்ணியாச்சு, பண்ணினவனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சரணாகதி எப்படி நடக்கிறது அப்படின்னா, இது நடப்பதற்கும் அந்த திவ்ய தம்பதிகளே காரணம். நாம் நினைச்சுட்டு இருக்கோம், ஏசி கார் வச்சுட்டு இருக்கோம், ஆத்துல காத்தால குளிச்சுட்டு 7 மணிக்கு ஆசிரமத்துக்கோ மடத்துக்கோ போயிட்டாக்கா, அவ பாதுக்கு எதிர்க்கோ இல்ல நிசமன எதிர்க்கோ நிக்க வச்சு சரணாகதி பண்ணி 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிடுறா, 6 மணில அனுப்பிச்சுடுறான்னு நினைச்சுட்டு இருக்கோம். இங்கேருந்து கிளம்பும் போதே நிர்விக்னமா போய் சேரணும். ஆச்சார திருவுள்ளவம் வந்து நமக்கு கடாட்சம் பண்ணி அந்த சரணாகதியை பண்ணி வைக்கணும். போகும்போது வழியில ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, யாரும் தீட்டுக்காரா மேல எங்கேயும் பட்டுடக்கூடாது. இது எல்லாம் இல்லாமே நமக்கு பெருமாள் நாம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே தப்ப தான் பக்கத்திலே இருந்து ஆச்சாரத்திலே இருந்து அவ திருவுள்ளத்தை இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு பண்ணி வைக்கிறது யாருன்னு கேட்டா, அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகமே காரணம் இங்கே இல்லையா. அதான் அது ஆச்சாரிய அனுகிரகத்தாலே நடக்கிற ஒரு பெரிய கைங்கரியம். சரி, சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லி அப்புறம் எனக்கு என்ன பேர் அப்படின்னா, கிருதகிருத்யன்னு சொன்னான். கிருதகிருத்யம்னா என்ன, செய்த வேள்வியர், செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் என்ன பண்ணணும்னா, ஆத்ம பரசமர்ப்பணம் பண்றதுதான் முக்கிய கைங்கரியம். பெருமாள் அச்ச கைங்கரியம் நிறைய கைங்கரியங்க பண்றா, ஆனா இந்த ஆத்மாவை வீணடிச்சிடக்கூடாது இல்லையா. இந்த ஆத்மா பெருமாளுடைய சொத்து, அழிவில்லாதது ஆத்மா, தேகத்துக்கு மட்டும்தான் அழிவுன்னு சம்பிரதாயத்தில் எல்லாரும் சொல்றான். அப்போ இந்த ஆத்மா பெருமாளுடைய பரிசுத்தமான இந்த வஸ்து அவனிடத்தை ஒப்படைக்க வேண்டியதுதான் நம்முடைய உண்மையான கைங்கரியம். அதற்கு என்ன பண்ணணும்னா, அதற்கு உன் ஆத்மாவை ஆச்சாரிய முகேன பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிச்சிரு, பரசமர்ப்பணம் பண்ணிடுவோம்னு சொல்றதுதான் செய்த வேள்வியர். அப்படி பண்ணினவனுக்கு செய்த வேள்வியர் வையத்தேவரா அப்படின்னு ஆழ்வார். செய்த வேண்டியதை செய்து முடித்தவனுக்கு கிருதகத்தியன் தனியா ஒரு அதிகாரமே வச்சிருக்க சுவாமி தேசிகன். அழகா. சரி சுவாமி, நான் சரணாகதி பண்ணிட்டேன், அப்புறம் உத்தரகிருத்தியம் என்ன? நான் இருக்கும் வரைக்கும் என்ன பண்ண வேண்டும்னு முன் பாசுரத்தில் சாதிச்சார், பாஷிகா சாதிச்ச மாதிரி அந்த ஐந்து விதமான கைங்கரியங்கள், அதாவது ஆக்ஞா கைங்கரியமா நியமிக்கப்பட்ட கைங்கரியங்களான உன்னுடைய சந்தி சாவித்திரி யஜ்யயாமாதிகள் தபஸ் பித்திருக்காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பகவத் பகவத் ஆராதனம் பண்ணிட்டு இதெல்லாம் நித்தியபடி, இப்படி வேற டைம் இருந்தா நீ என்ன பண்ணும் அப்படின்னா, பாஷிகா சொன்ன மாதிரி சீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், திவ்யதங்களை அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலை உண்டாக்குதல், துவயத்தை அனுசந்தானம் பண்ணுதல், அப்படி இது நாளுமே முடியல சுவாமின்னா, தான் ஒருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு சீவேஸ்வருடைய நிடலிலே ஒதுங்கி வர்த்தித்தல்னு சாதிச்சார். ஒரு சீவேஸ்வரன் பக்கத்துல இருந்து வாடுன்னு சொன்ன, இதெல்லாம் கைங்கரியமா உத்தரகத்தியத்துக்கு சொல்லியிருக்கு இல்லையா. சரி சுவாமி, உத்தரகத்தியம் நான் முடிஞ்ச வரைக்கும் பண்றேன், பகதாத் சுவாமி எங்கிட்ட சண்டை போட்டுருக்க, நான் என்ன பண்ணட்டும், இப்படி எல்லாம் கேள்விகள் எழும். இதெல்லாம் வாழ்க்கை சகஜம், பெரியவா சொல்றது சொல்லிட்டா, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். நம்மாண்டவன்ட்ட, அதாவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவாசவத்த ஆறாவது ஆச்சாரா இயல் நிந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் நம்மாண்டவன் திருநாமம் சொல்லுவார். அவர்கிட்ட ரெண்டு பேர் வந்து நின்றா, ரெண்டு பேருக்கும் நிலம் இருக்கு, இவரோட அவருக்கு சண்டை, அவரோட இவருக்கு சண்டை, வரப்பு வயல் வாக்கியால் சண்டை. ஆண்டவன்ட்ட போய் பிரபத்தி பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா. அப்ப ஆண்டவன் சாதிச்சாச்சு, அப்பா சிஷ்யால் சொல்றான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ முன் விரோதம் இருக்குன்றாளேப்பா, நீங்க ரெண்டு பேரும் அந்த நீதிமன்றத்தில் போய் அதை தீர்த்து வந்துருங்கோ, எதுக்கடா சண்டை உனக்கும் உனக்கும், விட்டு கொடுத்து போங்களேன், தேசிகன் அதுதான சொல்லியிருக்காரு, பரஸ்பர ஹிதேஷுனாம்னு சாட்சி அபிதிஸ்தவத்தில். அதனால நீங்க ரெண்டு பேரும் ராஜி பண்ணிட்டு வாங்கோ, ராஜினா சமாதானம் பண்ணிட்டு வாங்கோ, நான் சரணாதி பண்ணி வைக்கிறேன்னு சாதிச்சார். உடனே போனா கேச வாபஸ் வாங்கி வந்து ஆச்சாரத்தை சேவிச்சா உடனே சரணாகதி பண்ணி வச்சேன்னு சொல்லு, அந்த சரித்திரம் சொல்றது. ஏன்னா அந்த சுவாமி சொன்ன விஷயம், சுவாமி பாஷிகா சாதித்த விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். என் ஒருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு சீவேஷுவன் நிழலே ஒதுங்கி வத்தித்தல், அது ஒரு விதமான உத்தரகிருத்தி கைங்கரியம்னு சாதிக்கிறேன். சரி சுவாமி, ஆச்சாரம் சொல்லிட்டா நான் அப்படியே இருக்கேன், இருந்து திருவாரணம் பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் வந்து என்னுடைய சரமதசை வந்து சொத்துக்கள்லாம் என்னுடைய வர்க்கத்துக்கு நான் எழுதி வச்சுட்டேன், என் வாரிசுகளுக்கு எழுதி வச்சுட்டேன், நான் இப்போ என்னுடைய கதை முடிய போது நான் பெருமாட்ட போறேன், என்ன நடக்கும் இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு போய் நிர்யாணம்னு பேர், நிர்யாணம்னா இறப்புன்னு அர்த்தம், இந்த ஜீவாத்மா உடலை விட்டு பிரியறதுதான் நிர்யாணம் அப்படின்னு சொல்றான். சரி, ராத்திரில போலாமா பகல்ல போலாமா, மோட்சம் உண்டா? நன்னிலமாவது நற்பகலாவது நன்னிமித்தம் என்னலமாவது யாதானுமாவங் கடியவர்க்கு மின்னிலைமே விடும் பயணத்து விளக்கிலதோன் நன்னிலையாம் நடுநாழி வழிக்கு நடைபெறவேன் சுவாமி தேசிகன் அதிகார சங்கடத்தில் சாய்கிறார். எந்த ராத்திரிலே மரணம் சம்பவிச்சாலும், பகலிலே சம்பவிச்சாலும், தட்சிணாயனம் உத்தராயணத்தை சம்பவிச்சாலும், நீர் பண்ண ஆச்சாரியுடைய அனுகிரகத்தாலே நீ உம்மால் பண்ணப்பட்ட இந்த சரணாகதிக்கு பலனாக எம்பெருமான் நிச்சயமாக வைகுண்ட வாசம் கொடுக்கிறான் அப்படின்னு சாய்கிறார். எப்படி இந்த உடம்புலேருந்து ஜீவன் எப்படி பிரிஞ்சு போறதுன்னா பெரிய விசாரம், இந்த ஜீவனோட எது எது போறது அப்படின்னா, ஹார்தன் ஜல்ல சொல்லப்பட்ட பெருமான் ஜீவனை எடுத்துட்டு வைகுண்டத்துக்கு போற அச்சயாதி மார்க்கமாக போறேன். முன்கருவி இறைந்தும் மனத்தில் கூட்டி முக்கியமா மறுத்தில் அவசேகத்ததெல்லாம் நன்குளரும் உயிரிழில் சேர்த்தைம்பூதத்தை நன்னு வித்து தான் தன்பால் வைக்கும் நாதன் ஒன்பது தன் வாசலில் அஞ்சுடைத்தாய் உள்ளே ஒரு கோடு துயர் விளக்கம் உடம்பாயொந்தும் வஞ்சிரையின் தரவாசல் திறந்து நம்மை வானேர வழிப்படுத்த மனமுற்றானே அப்படின்னு. கர்மேந்திரியம் ஞானேந்திரியமாக ஐந்து, அதுல மனசு அந்த ஆத்மா எல்லாத்தையும் பெருமாள் சேர்த்து முன்கருவி ஈரஞ்சம் மனத்தில் கூட்டி முக்கியமா அமரத்தில் அவை சேர்த்ததெல்லாம் நான்குடன் உயிரில் சேர்த்து ஐம்பூதத்தை நன்னுவித்து தான் தன்பால் வைக்கும் நாதன். இந்த ஹார்தன் சொல்லப்பட்டதான் பெருமாள் இந்த ஜீவனை உடம்புலேருந்து பிரிச்சு முதுகு தண்ட வழியா, இந்த முதுகு தண்டு வடம் இருக்கே அதன் வழியா பிரிச்சு கபாலத்தின் மூலமா வெளியில் எடுக்கிறான் பெருமாள். அதை எடுத்து வானேரத்துக்கு வழி பெருமாள் கூடவே வர. அப்போ இது எப்படி சாத்தியம்னா, நம்முடைய ஜீவனானது நாடி பிரவேசம் வழியா வெளியில வரணும், இந்த ஹிருதயத்திலிருந்து பிரிச்சு நாடி வழியா தான் வெளியில வர்றது. வரும்போது 100 நாடிகளுக்கு கீழே எத்தையோ நாடிகள் இருக்கு, 100 நாடிகளுக்கு கீழே பிரவேசம் பண்ணி கொடுத்தனா இது என்ன ஆகும்னா இதர லோகமான சொர்க்கலோகம் நரகலோகத்துக்கு போயிடும். சொர்க்கமே போனாலும் நாம் பண்ண புண்ணிய கர்மாவாலே இந்த ஜீவன் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு பாவ கர்மா பண்ணிருக்கோம் இல்லையா, அது சொர்க்கத்துல பண்ண புண்ணியம், நாம் பண்ண புண்ணியம் முடிஞ்ச உடனே சொர்க்கவாசம் முடிஞ்ச உடனே நரகத்துக்கு தள்ளிடும். ஒண்ணுந்து நரகத்துல நரக வேதனை அனுபவிக்கணும். நரகபாத பீதி குதா அபிதிஸ்லர் சொன்னார் சுவாமி தேசிகன். அதனாலே பெருமாள் என்ன பண்ணான், ஐயோ இது வந்து இந்த நரகத்துல போய் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்று எங்களிடத்தை சரணாகதி பண்ணிடுத்து, அதனால இதுக்கு வைகுண்டம் கொடுக்கிறது என் கடமையாருது. அதனால பெருமாள் 100 நாடிகளுக்கு மேற்பட்ட நாடு வழியாக இந்த ஜீவனை எடுத்துண்டு இந்த ஹார்தன் என்று சொல்லப்பட்ட பெருமாள் எடுத்துட்டு போற. கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிசார்கன் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு ஹார்தனுக்கு சொல்றா பாசுரம். இப்படிப்பட்ட பஞ்சாயுதத்தை தெரிந்த பெருமாள் என்னிடத்தில் இருக்கான், அவனே இந்த ஜீவனை இந்த உடம்புலேருந்து பிரித்து 101வது நாடி வழியாக செலுத்தி பரம கிருபையோடைய அவனே மேற்கிளம்பி அச்சிராதி மார்க்கமாக கொண்டு போறான். தூமாதி மார்க்கத்தை போல இதரலோகங்களுக்கு பிரவேசமாகிடும். அதனாலே பெருமாளே கூட இருந்து அச்சிராதி மார்க்கமாக திரும்பி வர முடியாத மார்க்கம் அந்த மார்க்கத்திலே இந்த ஜீவனை செலுத்தி கொண்டு போறான் பெருமாள் பிரம்ம நாட்டி வழியாக. அப்படி கொண்டு போய் பெருமாள் அந்த வரிசையிலே தீர்த்தாமாட்டி புது சரீரம் கொடுத்து வைகுண்டத்திலே கொண்டு சேர்க்கிறான் இந்த பெருமாள் இல்லையா. அங்கு சேர்த்து என்ன பண்றான் சுவாமி பெருமாள் என்ன பண்றானா, சார்ந்த இரு வல்வி நகலும் சரித்து மாயாப்பா சருத்து தீந்து தன்பால் மனம் வைக்க திருத்து விடு திருத்துவான் ஆர்ந்த ஜான சுடராகி யகரம் கீழ்மேலவிறந்து நேர்ந்த உருவாயருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே அப்படின்னு நம்முடைய புண்ணிய பாபத்தை பெருமாள் போக்கி மாயப்பற்றிருத்து லோகத்திலே உள்ள நம்முடைய மாயை அந்த பற்றை அறுத்து விடுதிருத்துவான். விடுதிருத்துவான்னா என்ன, வைகுண்டத்துல கொண்டு சேர்ப்பான். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா நம்மள மாதிரி ஜீவாத்மா இந்த வைகுண்டத்துக்கு வருது. ஒரு ஆத்துல புதுசா ஒருத்தர் கல்யாணம் ஆகி வரானா முதல்ல வீடுலாம் நல்லா பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு நல்லா சித்தம் பண்ணி மாவுளை தோட்டம்லாம் கட்டி ஜம்முனு அந்த ஆத்த புதுசா வைப்பா புது தம்பதி வரானா இல்லையா. அதே மாதிரி ஒரு புதுசா ஜீவன் கீழோகத்திலேருந்து வைகுண்டத்துக்கு போறதுன்னா பெருமாள் விடுதிருத்துவான்னா என்ன பார்த்தவன்னா வைகுண்டத்தை அலங்கரியான் என்றான். அதாவது வைகுண்டத்தை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாராம் பெருமாள். ஆழ்வார் சாதிக்கிற சுவாமி திருவாயுமொழியில அகலம் கீழ்மே அளவிறந்து வீடு திருத்துவான்னு சொன்னார். அப்படிப்பட்ட பெருமா ஒரு ஜீவனுக்கோசரம் பரவாசுதேவன் தன்னுடைய வைகுண்டத்தை அலங்கரிக்கிறான். அண்ணா அவனுடைய அந்த குணத்தை என்னன்னு சொல்றது நம்போ. அப்படியாக நமக்கு நித்திய பூதியை பெருமாள் நமக்கு கொடுக்கிறான். அந்த வாசுதேவன் திருவடிக்கே நாம் செல்கிறோம் அப்படின்னா விதமசி பதே வாசுதேவஸ்ச தன்யாகா அப்படின்னு சாய்கிறார். இப்படியாக அந்த விழா பேரின்பத்தில் நமக்கு கைங்கரியம் கொடுக்கிறான் பெருமாள். அந்த பேரின்பத்துக்கு கலங்கா பெருநகர்னு ஒரு பேரு உண்டு. அந்த லோகத்துக்கு திரும்பி வராத லோகம், அங்கு போயிட்டா இந்த ஜீவனுக்கு அழிவில்லாமல் அங்கேயே இருந்துருக்கும். இன்னும் புனப்புனகா ஜென்மா கிடையாது நமக்கு. நச்சபுணரா வர்த்ததே நச்சபுணரா வர்த்ததேன்னு சாதிச்சா மாதிரி திருப்பி திருப்பி இந்த மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த லோகத்தை உழன்று கர்மத்தின் வாயிலை அடிபட்டு நாம் வரவேண்டியதில்லை. இந்த கர்மாவை ஒழிக்கிறதுக்கு தான் சரணாகதி. அப்படியா பெருமாள் அங்கு சென்றா நம்ம என்ன பண்ணுவான்னு, இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதத்தை இவன் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கான். பாடலுரகம் உண்டு இந்த வருக்கன் போல அடுக்கடந்த கழுவியன சரளம் போல கடலழுகி கரை சேர்ந்த கலமே போல காட்டுத்தி கலந்தொழிந்த களிரே போல வயல்கவரும் மடல்களிந்த மாதர் போல வஞ்சிர போய் மன்னர் பதம் பெற்றார் போல உடல் முதல உயிர் மறைக்கும் மாய நீக்கி உயர்ந்த பதமேறி உணர்ந்தொன்றினோமே அப்படின்னு பரவத சோபாத சாய்கிறேன் சுவாமி தேசிகன். கடல்ல அகப்பட்ட ஒருவன் தத்தளித்து கப்பல் பிடித்து கரையேறினார் போலவும் இப்படியாகிய இந்த சம்சார பந்தத்தில் இவன் ஒழிந்து ஒரு ராஜா சிறைவாசன் அனுபவித்த ஒரு ராஜா எப்படி அரசர பதவியை திரும்பவும் அடைந்தது போலே இந்த ஜீவன் உயர்ந்த பதமேறி உணர்ந்தொன்றினோமேன் சொல்லி மண்ணுலகில் மயல் தீர்ந்து மணந்த திரும்பி மன்னாத வயநிகழ்ந்து மாறே எண்ணி கண்ணிடதன் தஞ்சி அவன் கடலே பூண்டு கடும் சிறபோய் கரியேறும் கதியே சென்று அப்படின்னர். விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்க கண்டு விண்ணவருதம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே சதா பஷ்யந்து சூரேகான் சொல்ற விண்ணுலகு வியப்பெல்லாம் விளங்க கண்டு. ஆச்சரியமான திவ்ய கஷேத்திரம் அது. அந்த கஷேத்திரத்துல பெருமானுடைய அனுகிரகத்தாலே நமக்கு எல்லா ஞானம் விகசிச்சு இங்க ரொம்ப ஞானமான சுருங்கி கிடக்கு. பிரம்ம ஞானம் எதுனா எது பிரம்மம்னு தெரிஞ்சுப்போம். அங்க போன உடனேவே நம்ம அங்கே எம்பெருமான ஒத்த துல்லியமான ஞானத்தை கொடுக்கிறான். எம்பெருமான் தான் தான் அனுபவிக்கக்கூடிய போகங்களை எல்லாம் இந்த ஜீவாத்மாவும் அனுபவிக்க வேண்டும். இந்த பத்தனாயிருந்து முக்தனானவனும் அனுபவிக்க வேண்டும். ஆச்சாரிய கோடியோட சேர்ந்து தன்னை அனுபவிப்பதற்கு எம்பெருமான் சகல விஷயங்களையும் கொடுக்கிறான், அனுகிரகம் பண்றான். அங்கே எப்படியாவது ஒரு காரண்யமூர்த்தி யார் இவன்? இவன்தான் பரவாசுதேவன் அப்படின்னா வாசுதேவஸ்ய தன்யாகான் பதம் போட்ட சுவாமி தேசி இந்த ஸ்லோகத்தில். அங்க போட்டா எப்படின்னா தனக்கு அந்யோன்னும் ஒரு வயசிலே தோழன்மாரை போல இருக்கிற நித்திய சூரிகளோடு இன்று வந்த இவனோடும் வாசியர அதாவது வாசியரனா வித்தியாசமின்றி அந்யோன்யமாயும் ஒரே இவ சமையல் சார் ரெண்டு பேருக்கும் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார் சகமித்ரம் சொல்றான் இல்லையா, அவனைப் போலே இருக்க நித்தியசூரியோடு நித்தியசூரி கோஷ்டியோடு இந்த பத்தனாயிருந்து முத்தனான ஜீவாத்மா இருக்கானே அவனோடும் சேர்ந்த அந்த எம்பெருமான் வாசியர வித்தியாசமின்றி பரிமாறி நித்திய கிங்கரனான இவனை தன் உகப்பாலே தான் நிததிசைய ஆனந்தனானான். அவனாவது எம்பெருமான் உகந்து அடாடா ஒரு குழந்தை வந்திருக்கான் பூலோகத்திலேருந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரதிசய போக்யம் அதாவது அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அப்படி அவன் ஆனந்தம் அடைகிறான். யாருன்னா பெருமாள் ஆனந்தம் அடைஞ்சான். சுவாமி இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நான் இந்த பூலோகத்துக்கு திருப்பி அனுப்ப மாட்டேன், இவன் பெரிய ஞானின்னு சொல்ற. இப்படிப்பட்ட ஞானியே நான் இந்த லோகத்தை விட்டு திருப்பி பூலோகத்துக்கு ஏன் அனுப்பணும் அப்படின்னு பெருமாள் அங்கு தன் திருவடி நடனிலே பெருந்தாளுடைய பெருமான் அடைக்கள் பிரியாதென்று இருப்பாரேன்னு சொன்னான். பெரிய லோகத்தை அளந்த திருவடியுடைய பெருமானுடைய திருவடி வாரத்திலே அங்கேயே பரமபதத்திலே பிராட்டிமாரோடு அந்த சேவை இவன் நித்தியபூதியிலே சேவிச்சுண்டு இந்த அந்த பரமபதத்திலேயே நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணது யாருன்னா இந்த திவ்ய தம்பதிகளான நம்முடைய மாதாவாயும் பிதாவாயும் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாளும் தாயாரும் தானே. அப்படிப்பட்ட பதத்தை அளிப்பதற்கு ஒரு பரம கிருபை பண்றது ஒரு புருஷகாரம் பண்றது யாருன்னா அம்மா அப்படின்னு சேவே தேவி அப்படின்னு போட்டு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். இதனாலே இந்த கர்மாதீனமான உறவை ஒழிச்சு இவன் பண்ண சரணாகதியின் பயனாக பிரபன்னனான காரணத்தினாலே இவன் எம்பெருமானே அவனோட அச்சிராதி மார்க்கத்திலே பிரவேசிச்சு பரவதத்திலே பரவாசுதேவனோட அங்கே நித்திய கைங்கர சாம்ராஜ்யத்தை அடைகிறான்னு சொல்லிட்டு இதுல சாய்கிறார் சுவாமி தேசிகன். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.